நமஸ்காரம். விஸ்வகுணாதர்ஷ சம்பூஹு இருக்கக்கூடிய முதல் மங்கள ஸ்லோகத்தை உபோத்காதத்தை இந்த ரெக்கார்டிங்கில் பார்க்கலாம். ஸ்ரீ குருபியோ நம. ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்பட்டிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் அயக்ரீவம் உபாஸ்மஹே. ஸ்ரீ ராஜீவாக்ஷ வக்ஷஸ்தல நிலைய ரமாஹஸ்த வாஸ்தவ்யலோலல் லீலாப்ஜான் நிஷ்பதந்தி மதுர மதுஜரி நாபி பத்மே முராரேஹே அஸ்தோகம் லோகமாத்ரா த்வியுக முக சிசோரானனேஷ்வர்ப்யமானம் சங்கப்ராந்தேன திவ்யம் பயயிதி விபுதை சங்க்யமானா புனாது. த முதல் ஸ்லோகம் மெதுவாக ஒரு வாசிக்கிறேன். ஸ்ரீ ராஜீவாக்ஷ வக்ஷஸ்தல நிலைய ரமா ஹஸ்த வாஸ்தவ்யலோலல் லோலத்து லோலல் நார்ஜு லீலாப்ஜான் நிஷ்பதந்தி மதுர மது ஜரி ஜரி நாபி பத்மே முராரேஹே அஸ்தோகம் லோகமாத்ரா த்வியுக முக சிசோரானனேஷ்வர்ப்யமானம் சங்கப்ராந்தேன திவ்யம் பய இதி விபுதை சங்கியமானா புனாது. முதல் மங்கள ஸ்லோகம். இதில் அழகாக இந்தி ஒரு டிப்பணி இருக்கு, அதை வாசிச்சுட்டா கூட அன்வயத்தையும் அந்த டிப்பணியை முதல்ல அர்த்தத்தை அனுபவிச்சுட்டு அப்புறம் வியாக்கியானத்துக்கு போகலாம். அன்வயம் அன்வயம் என்னன்னு சொன்னால் புனாது, அதான் கிரியாபதம். திவ்யம் பயஹா புனாது, இதுதான் இந்த ஸ்லோகத்துடைய சாரம். ஒரு தடவை அன்வயத்தை வாசிச்சுட்டு ஹிந்தி அர்த்தத்தை பார்த்துட்டு அப்புறம் அன்வயத்துக்கு அர்த்தம் பண்ணிட்டு அப்புறம் வியாக்கியானத்துக்கு போகலாம். ஸ்ரீ ராஜீவாக்ஷ வக்ஷஸ்தல நிலைய ரமாஹஸ்த வாஸ்தவ்ய லோலால் லீலாப்ஜாத்து முராரேஹே நாபிபத்மே நிஷ்பதந்தி த்வியுகமுக சிசோஹோ ஆனனேஷு லோகமாத்ரா சங்கப்ராந்தேன அர்ப்பியமானம் அஸ்தோகம் திவ்யம் பயஹ இதி விபுதைஹி சங்கியமானா மதுர மதுஜரி புனாது. இந்திய அர்த்தத்தை பார்த்துட்டு வரலாம், ஈஸியாக இருக்கும். அதாவது ஸ்ரீ கமலனயன் விஷ்ணுக்கே வக்ஷஸ்தல பர் விராஜமான லக்ஷ்மிக்கே ஹாத்மே ஸ்தித சஞ்சல லீலா கமல்சே விஷ்ணுக்கே நாபி பத்ம பர் ஜர்த்தி ஹுயி சார் முஹ்வாலே பாலக்கே முகமே ஜகஜ்ஜனனி துவாரா சங்க கோன் சே சப்ரேம் சமர்ப்பித திவ்ய பயப்பூர்ஹி ஹே ஐசா தேவதாவோங்கே சோச்சி ஜாதி ஹுயி மதுர மகரந்த தாரா ஹமே பவித்ர பனாயே. இந்தி படிச்சிருந்தாலும் கொஞ்சம் சம்ஸ்கிருத இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். ஹமே பவித்ர பனாயே, நம்மை பவித்திரமாக ஆகட்டும். எதுவும் கேட்டால் ஒரு பால், விசேஷமான அந்த க்ஷீரம். அந்த க்ஷீரம் எங்கேருந்து வருது? பால்னா ஜலம் கூட வச்சுக்கலாம். எங்கேருந்து வருதுன்னு சொன்னால் ஒரு தாமரையிலேருந்து வருது. அந்த தாமரை எங்கே இருக்குன்னு கேட்டால் பிராட்டியுடைய கையில் இருக்கு. பிராட்டி எங்கே இருக்கான்னு கேட்டால் பெருமாளுடைய திருமார்பில் இருக்கா. லீலையா அந்த அவள் கையில் இருக்கக்கூடிய தாமரை ஆற்றாளா ஆட்டினா அதுலேருந்து அந்த பயஹான்னு சொல்லக்கூடிய அமுதம்னு வச்சுக்கலாம், நெக்டர் கூட வச்சுக்கலாம். அது வந்து என்ன ஆறுது? கீழே சொட்டுறது. கீழே யாருக்காக சொட்டுறதுன்னு சொன்னால் நாபி கமலத்திலேருந்து பிரம்மா சத்ருமுக பிரம்மா குழந்தையா இருக்கார், அவருக்கு அஸ்தோகம் நிறைய அந்த பயஹ ஆனது அவருக்கு போய் அழகாக அவருடைய திருமுகத்தில் போய் உயர்தான் அப்படின்னு தேவர்கள்லாம் ஸ்துதி பண்ணுறாளாம். அந்த அப்படிப்பட்ட அந்த பயஹ அஸ்மாக்கம் புனாது, இதுதான் இந்த ஒரு அர்த்தம். அதாவது பெருமாளுடைய பெருமாளுடைய திருமார்பில் பிராட்டி இருக்கா, பிராட்டி கையில் லீலையாக தாமரை வச்சுட்டுருக்கா, அந்தலே தாமரையை ஆட்டும்போது அதுலேருந்து பிறகக்கூடிய தேன் அல்லது அமுது அது என்ன ஆறுது? கீழே சொட்டுறது. அது எங்கே போகிறதுன்னு கேட்டால் பெருமாளுடைய நாபி கமலத்தில் இருக்கக்கூடிய பிரம்மா சத்துமுக பிரம்மா அவர் குழந்த வாழ்க்கு நாலு முகம் இருக்கவருக்கு அவருடைய திருவாயில் போய் அஸ்தோகம்னு நிறைய அந்த பிராட்டியினால் அர்ப்பியமானம் சமர்ப்பிக்கப்பட்ட அந்த திவ்யமான பயஸ் இருக்கணும் பயஹ அது நம்மை அதாவது அப்படி புகழப்படக்கூடிய அந்த பயசானது நம்மை புனிதமாக்கட்டும்னு அர்த்தம். இப்போ அன்வயத்தை பார்த்துடலாம். அன்வயத்தில் இதே அர்த்தம் தான். ஸ்ரீ ராஜீவாக்ஷ அது எம்பெருமானுக்கு, வக்ஷஸ்தல அவனுடைய ராஜீவன தாமரை தாமரை கண் தாமரை கண்ணனவன் அவனுடைய வக்ஷஸ்தலம் வாக்ஷ வக்ஷ அதாவது நிறைய இதில் கவித்வத்தை பற்றி நிறைய சொல்லலாம், ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. பட் அவ்வளோ அடினாலும் கேப்சர் பண்ண முடியுமான்னு தெரியல. நிறைய சப்தாலங்காரம் இருக்குது, அர்த்தாலங்காரம் இருக்குது. நிலையனா வக்ஷஸ்தல நிலையாருக்கு ரமாக்கு, அதை இருப்பிடமாக கொண்டவள் ரமா ஹஸ்த அவருடைய கையிலிருந்து வாஸ்தவ்ய லோலல் லீலாப்ஜாது, அவளோட கையில் இருக்கக்கூடிய அந்த லோலல்னா அது ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய லீலா அப்ஜாத்து, லீலானா விளையாட்டாக வச்சிருக்கக்கூடிய அப்ஜம், அப்ஜன்னா தாமரை, அது ஜலத்திலிருந்து தோன்றுவதனால். முராரேகே, இப்போ எம்பெருமானுடைய நாபி பத்மே நிஷ்பதந்தி, அவனுடைய நாபி பகுதி இருக்கணும் தாமரையில் போய் இது உயர்தான். எதுக்காக கேட்டால், த்வியுக முக சிசோகோ, த்வியுகம், யுகம்னா ரெண்டு, த்வீனா ரெண்டு, நாலு, நான்கு முகங்கள் சிசு, அதாவது சிசுவிற்கு பிரம்மா, ஆனநேஷு அவருடைய வாய்களில் நர்த்தம், திருவாய்களில், ஆனனம்னா முகம் மறுபடியும் வாய், லோகமாத்ரா, லோகமாத்ரான்னு சொன்னா மாதா மாத்ரா, உலக நாயகி பிராட்டி லோகமாதா, அவளால் சங்க பிராந்தேன அற்பியமானம், அந்த தாமரை இருக்கும்னு அது ஒரு இமேஜின் பண்ணி பார்க்கணும், அந்த தாமரையானது மூடி இருக்கு, அது அப்படி சாஞ்சிது வச்சுக்கோங்க, அது சாஞ்சி தலைகீழே இருக்கச்சே பார்க்கச்சே ஒரு சங்கம் எப்படி இருக்குமோ, மேலே உபீனமாக இருக்கும், கீழே வரைச்சே அது கூறாக வரும், கிருஷமாக இருக்கும், அது மாதிரி இந்த தாமரை உருவகப்படுத்துகிறார். அந்த தாமரிலிருந்து அற்பியமானம் அஸ்தோக்கம் திவ்யம் பயக, அர்ப்பிக்கப்பட்ட திவ்யமான அந்த தேன் அல்லது அந்த அமுதானது பயஈதி விபுதைஹி சங்கியமானா, சங்கியமானான்னு சொன்னால் ஸ்லாகியமானான்னு வச்சுக்கணும், புகழப்படக்கூடிய தேவர்களால் புகழப்படக்கூடிய அந்த மதுர மதுஜரி புனாத்து, அது எப்படிப்பட்டதுன்னா இனிமையா தேனா இருக்கக்கூடிய அந்த ஒரு பிரவாகமானது நம்மை காப்பாற்றட்டும். சரியா, இதுதான் மேலோட்டமான அர்த்தம் முதல் ஸ்லோகத்துக்கு. இது ஒரு ஒரு மங்கள ஸ்லோகம், அது அதை வியாக்கியாத்தா சொல்ல போறார், அவருடைய அவர் சில மங்கள ஸ்லோகம் பண்ணிருக்கார், அதை குயிக்கா வாசிச்சுட்டு அதுல என்ன அர்த்தம் ஸ்புரிக்கிறதோ அதை விஜாபிக்கிறேன். ஸ்ரீமத் பிரம்ம சனாத்தனம் ஸ்ருதிநதம் தியானைக கம்யம் சதா சர்காத்யஸ்ய விதாயகம் த்ரிஜகதோ மோதாவகம் யத் சதா சச்சித் ரூபதயா யதர்த்த நிஷயம் வியாப்னோதி தேஜோமயம் பூயாத் தத் த்ரிவிதார்த்தி ஹர த்ரிவிதார்த்தி ஹாரி ஜகதாம் ஸ்ரீ வாசுதேவாபிதம். இவர் வந்து ஸ்ரீ பாலகிருஷ்ண சாஸ்திரின்னு அவரோட பெயர் இருக்கு, அவர் எந்த சம்பிரதாயம் தெரியல, ஆனால் இது மாதிரி ஸ்ரீ வைஷ்ணவ பிரம்மாவே இந்த அவர் ஸ்லோகத்தை சாதிச்சிருக்கார். ஸ்ரீ வாசுதேவாபிதம், ஸ்ரீ வாசுதேவன் என்று வழங்கப்படக்கூடிய அந்த ஸ்ரீமத் பிரம்ம, அதுக்கும் ஸ்ரீமத் பிரம்ம அழுதக்கூடாது, ஸ்ரீமத் பிரம்ம, அழகா ஸ்ரீமத் சப்தத்தையும் போட்டுண்டார், பிராட்டியோடு கூடிய பிரம்மன் வச்சுக்கலாம், சனாதனமாக இருக்கக்கூடியதும் போட்டுண்டார், ஸோ இது பரபிரம்மம். ஸ்ருதி நத்தம், ஸ்ருதியினால் வழங்கப்பட்ட தியானேக கம்யம் போட்டுண்டார், அது பக்தி யோகத்தினால் அடையப்பட வேண்டியவன். சதா எப்பொழுதும் சர்காத்யஸ்ய விதாயகம், ஜென்மாத்யஸ்ய யதகன பிரம்மசூத்திரம் சொல்ற மாதிரி சர்காதிகள் எல்லாம் எவனால் செய்யப்படுகின்றதோ, எவன் செய்கின்றானோ, தி ஜகதோ மோதாவகம் யத் சதா, மூன்று உலகங்களுக்கும் அவனே ஆனந்தத்தை வழங்குபவன் அந்த பிரம்மம். அப்புறம் சச்சித் ரூபத்தையா, அவன் சச்சித் சத்தாகவும் சித்தாகவும் இருக்கின்றான், அந்த ரூபத்தோடு கூட யதர்த்த நிச்சயம் வியாப்னோத்தி தேஜோமயம், அவன் என்ன பண்றான் கேட்டால் தேஜோமயமான, அதனால மொத்தத்தையும் இந்த அர்த்த நிச்சயம்னு சொன்னா மொத்த அர்த்த வகைகள்லாம் இருக்கணும், தத்துவங்கள்லாம் இருக்கணும், அதையெல்லாம் வியாபிக்கின்றான், வியாப்னோத்தி பூயாத்து ஜகதாம், என்னவாக இருக்கட்டும், ஜெகத் மொத்த உலகங்களுக்கும் ஆக வேண்டும், இருக்க வேண்டும், என்னவாக இருக்கணும்னு சொன்னா த்ரிவித ஆர்த்தி ஹாரி, மூன்று விதமான துக்கங்கள், அது இந்த ஆத்தியாத்மிகம், ஆதி தெய்வீகம், ஆதி பௌத்திகம், இதையெல்லாம் அவன் போக்கட்டும், அது போக்கும்படியாக இருக்கட்டும், அது ஒன்று. ரெண்டாவது மறுபடியும் தன்னோட குல தேவதைய, நமாமி தேவீம் குல தேவதா மகம் பிரம்மாதி தேவேர் அபிசம்ஸ்துதாம் முகு மகாதல கிராம கிருதாதிவாசாம் மகாலசாக்கியாம் பிரகிருதிம் குணாத்மிகாம், இது தன்னுடைய குலதேவதையை வணங்குகிறார், அதுல பிரம்மா முதலிய தேவர்களால் நன்றாக ஸ்துதிக்கப்பட்டவள் முகுகு, அவளை வணங்குகின்றேன் மீண்டும் மீண்டும். மகாதல கிராம கிருதாதிவாசம் பண்றார், மகாதலம்னு என்ன கிராமம் தெரியல, சட்டுன்னு அது ஸ்புரிக்க மாட்டேன், மகாதலம்னு ஒரு கிராமத்தை அதில் வசிக்கக்கூடியவள். அப்புறம் மகாலசாக்கியம்னு பெயர் சொல்ற, ஆக்கியம்னு பெயர், மகாலசான்னு அவளுக்கு ஒரு பெயராக இருக்கலாம் அந்த தேவதைக்கு, அந்த தேவிக்கு. பிரகிருதி குணாத்மிகாம்னு அந்த இதையே குணமாக உடையவள்னு தாத்பரியம், அப்படிப்பட்ட அந்த கிராம தேவதை அல்லது குல தேவதையை வணங்குகின்றேன். அதற்கு பிறகு இப்ப வெங்கடாதரிக்கு ஒரு ஒரு மங்களாசாசனம் அல்லது ஒரு ஸ்துதி. யத் சூக்தி தாரா சுனிஷேச்சனேன மத்ஹீலதா பல்லவிதா பபூவ ஸ்மராமிதம் ஸ்ரீ குரு வெங்கடாக்கியம் வினம்ரமூர்தா கிருதஹஸ்த சம்புடஹ யத் சூக்தி தாரா சுனிஷேச்சனேன. எவருடைய அந்த சூக்தி ஸ்ரீசூக்தி இந்த பத்திய கத்தியங்கள்லாம் இருக்கணும், அதன் மூலமாக தெளித்ததனால் மத் பீலதா பல்லவிதா பபுவ, என்னுடைய புத்தி என்கிற கொடி இருக்கணும் அது நிறைய மொட்டுக்கள்லாம் விட்டதும் அழகா அது அடியனுக்கு ரொம்ப பொருந்தமுள்ள இருக்கு ஆயிற்றோ. ஸ்மராமிதம், அவரை நான் ஸ்மரிக்கின்றேன் வணங்குகின்றேன். ஸ்ரீ குரு வெங்கடாக்கியம், அவர் யாருன்னு கேட்டால் வெங்கட, அதான் அந்த வெங்கடாத்வரி, அதற்கு வெங்கடன் போட்டுட்டன். வினம்ரமூர்தா, தாழ்ந்த சிரத்துடன் அவரை நான் வணங்குகின்றேன். கிருத்தஹஸ்த சம்புட்டக, கையை வந்து அந்த அஞ்சலி முதிரையை வைத்துக் கொண்டு அவரை நான் வணங்குகின்றேன். அப்புறம் இவருடைய அடுத்து தோப்பனார் பேர் கணேசன் நினைக்கிறேன். ஸ்ரீ கணேசம் ச பிதரம், கணேசன் என்கக்கூடிய அப்பாவை வித்வாம்சம் ஸ்வஸ்திதம் பஜே, அவர் பெரிய வித்வானாக இருந்திருக்கார், ஒரு சுதந்திரமாக இருந்திருக்காருன்னு தோன்றது, அவரை வணங்குகின்றேன். அத்ரஸ்தாம் மாத்தரம் செய்வ ஜெயந்தீம் ஜனனப்பிரதாம், ஜெயந்தீன் அவருடைய தாயோட திருநாமமாக்கணும், அவளையும் நான் வணங்குகின்றேன், எனக்கு இந்த ஜென்மாவை கொடுத்தவளை வணங்குகின்றேன். அப்புறம் குரு பிரசாத சம்லப்த வியாக்கிருதி ஞான கௌசலா காவியம் விஸ்வகுணாதர்ஷம் வியாக்கரோமி யதாமதி, அவர் வியாக்கரண சாஸ்திரம்லாம் வாசிச்சிருக்காரு அடியன், அதெல்லாம் ரொம்ப வாசிச்சதில்லை, அவர் வியாக்கியானம் பண்ணிருக்கார், இருந்தாலும் அவர் எழுதின வியாக்கியானத்தை வச்சுன்னு அடியும் கொஞ்சம் ஏதோ ஒப்பே தரேன். குரு பிரசாத சம்லப்த, குருவினுடைய பிரசாதத்தினால் நன்றாக கிடைத்த வியாக்கிருதி வியாக்கரண ஞான கௌசலக, ஸோ வியாக்கரண சாஸ்திரத்தில் ஒரு வித்வானாக இருந்திருப்பார் அப்படி இருக்கக்கூடிய நான், காவியம் விஸ்வகுணாதர்ஷம், விஸ்வகுணாதர்ஷம் என்கிற காவியத்தை வியாக்கரோமி, அதை நான் விவரணம் செய்கின்றேன். யதாமதி, அடியனுடைய மதிக்கு ஏற்ற மாதிரி, அதை மதிக்கு ஏற்ற மாதிரி அடியை விஜாபிக்கிறேன்னு சாதிக்கிறார். இப்போ வியாக்கியானத்தை பார்க்கலாம், பெருசாக போடுறதுக்காக யோசித்தேன். சரி, அடுத்த ரெக்கார்டிங்கில் அதை அனுப்புகிறேன். குட்டியாக இருந்தால் உங்களுக்கும் கேட்கறது சௌகரியமாக இருக்கும். இப்போ முதல் ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்த்துட்டோம், அந்த வியாக்கியாத்தாவினுடைய மங்கள ஸ்லோகம் அர்த்தங்கள்லாம் பார்த்தோம், அன்வைத்தையும் பார்த்துட்டோம். அடுத்து வரக்கூடிய ரெக்கார்டிங்கில் அந்த முதல் ஸ்லோகத்துக்கு உண்டான வியாக்கியானத்தை வாசித்து விஞ்ஞாபிக்கிறேன். ஸ்ரீ குருபியோ நமஹ, ஸ்ரீமதே ஹைகிரீவாய நமஹ.